ஈசானமூர்த்தாய நமஹாம். ஓம் தத்புருஷவக்த்ராய நமஹாம். ஓம் அகோரஹதயாய நமஹாம். ஓம் வாமதேவகுஷ்யாய நமஹாம். ஓம் சத்யோஜாதமூர்த்தயே நமஹாம். ஓம் அருணாதலேசஸ்வாமினே நமஹ. ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் நம சிவாய மே அருணாச்சல ஈஸ்வரனே, ஓம் நம சிவாய மே. அகிலமாளும் ஆண்டவனே அருணாச்சல ஈஸ்வரா, பரம குருவாகியே பாவங்களை போக்கிடும் பக்தி மலை ஆள்பவனே அருணாச்சல ஈஸ்வரா. வேதம் போற்றும் நாத ஜீவனே வேள்வி நாயக, ஏழை நாளும் போற்றி வாழ்கிறேன் அருணை ஈஸ்வரா. வேதம் போற்றும் நாத ஜீவனே வேள்வி நாயக, ஏழை நாளும் போற்றி வாழ்கிறேன் அருணை ஈஸ்வரா. ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் நம சிவாய மே அருணாச்சல ஈஸ்வரனே, ஓம் நம சிவாய மே. காண வேண்டினேன் ஏழை நானப்பா, ஆதி ரூபமான தேவனே அருணை ஈஸ்வரா. ஜோதி ரூபம் காண வேண்டினேன் ஏழை நானப்பா, ஆதி ரூபமான தேவனே அருணை ஈஸ்வரா. ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் நம சிவாய மே அருணாச்சல ஈஸ்வரனே, ஓம் நம சிவாய மே. போற்றும் நந்திகேஸ்வரா அருணை பரமனே, நாகமாடும் நாகனீஸ்வரா கருணை இறைவனே. தேவர் போற்றும் நந்திகேஸ்வரா அருணை பரமனே. ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் நம சிவாய மே அருணாச்சல ஈஸ்வரனே, ஓம் நம சிவாய மே. அருணை ஈஸ்வரா, சித்தி நலம் யாவும் போற்றுதி மனதில் தானப்பா. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. தரிசனங்கள் கண்களிலே தோன்றுதி ஏகலிங்க தத்துவமாயிருக்கும் பரமேஸ்வரா. அர்த்தநாரி தத்துவத்தில் ஆட்சி செய்யும் ஈஸ்வரா. கரங்கள் வேண்ட கால மோட்சமே தருவாய் ஈஸ்வரா. பதங்கள் போற்றி பாடல் சூட்டினின் இறைவாக ருளப்பா. கரங்கள் வேண்ட கால மோட்சமே தருவாய் ஈஸ்வரா. பதங்கள் போற்றி பாடல் சூட்டினின் இறைவாக ருளப்பா. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. பாத தீர்த்தங்கள் பாவம் போக்குதே. தேடி வந்து பார்க்கும் போதிலே உள்ளம் தூக்குதே. பீம தீர்த்தம் பாத தீர்த்தங்கள் பாவம் போக்குதே. தேடி வந்து பார்க்கும் போதிலே உள்ளம் தூக்குதே. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. மந்திரம் நீயே அருணை ஈஸ்வரா. நெஞ்சமெல்லாம் வாழ்பவன் நீயே அருணை ஈஸ்வரா. அஞ்செழுத்து மந்திரம் நீயே அருணை ஈஸ்வரா. நெஞ்சமெல்லாம் வாழ்பவன் நீயே அருணை ஈஸ்வரா. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. அமுதாயிருக்கிறாய். ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. சூடி நின்ற முத்தமிழின் இறைவனே, நீல கண்ட ஈஸ்வரா நித்திய ஜோதி வடிவமே, முக்தி மோக்ஷம் தந்தருளும் அருணை மலை வாசனே, கர்வம் போக்கும் காந்த ரூபனே அருணை ஈஸ்வரா, சர்வமாளும் சங்கரேஸ்வரா அருணை ஈஸ்வரா, கர்வம் போக்கும் காந்த ரூபனே அருணை ஈஸ்வரா, சர்வமாளும் சங்கரேஸ்வரா அருணை ஈஸ்வரா. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே, அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. Thank you. ஆளுகின்ற வாயுலிங்க ஈஸ்வரா, திருவானை காவிலே அப்புலிங்க ஈஸ்வரா, திருவண்ணாமலை வாழும் தேயுலிங்க ஈஸ்வரா, அருவுருவாய் ஆகி நின்றிடும் அண்ணாமலை சிவா, அகிலமாளும் அருணை ஈசனே அருணாச்சல சிவா, அருவுருவாய் ஆகி நின்றிடும் அண்ணாமலை சிவா, அகிலமாளும் அருணை ஈசனே அருணாச்சல சிவா. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே, அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. அருணை மலை ஈஸ்வரா, அன்னத எல்லாம் நடத்திட செய்வார் எனது பரமனே. அன்னதான ஆண்டவன் நீயே அடிதான் போற்றினேன். எண்ணமெல்லாம் நடத்திட செய்வார் எனது பரமனே. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. அஷ்டலிங்கம் ஆனஈஸ்வரா அருணைமலை சிவா இஷ்டமான தெய்வம் நீயப்பா அண்ணாமலை சிவா. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. தரிசனம் வல்வினைகள் போக்குமே. குபேரலிங்க தரிசனம் செல்வநலம் சேர்க்குமே. ஈசான்ய லிங்கம் அது சகல மோட்சம் கூடுமே. இருவலத்தில் போற்றும் போதிலே பேப்பிணி விலகியே அருணை அருள் நாளும் காக்குமே அருணை மலையிலே. கிரிவலத்தில் போற்றும் போதிலே பேப்பிணி விலகியே அருணை அருள் நாளும் காக்குமே அருணை மலையிலே. ஓம்

உயிர் கொடுத்து காத்து வரும் முன்னாமுலை தாயப்பா. பஞ்சபூத தலங்களில் அக்னியாய் தோன்றியே முக்தி நலம் தருபவனே அண்ணாமலை ஆண்டவா. முக்தி புரி ஆன ஜோதியே அருணை ஈஸ்வர, சித்தி நலம் யாவும் போற்றுதே மனதில் தானப்பா. முக்தி புரி ஆன ஜோதியே அருணை ஈஸ்வர, சித்தி நலம் யாவும் போற்றுதே மனதில் தானப்பா. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாய மே, அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாய மே. தரிசனங்கள் கண்களிலே தோன்றுதே ஏகலிங்க தத்துவமாயிருக்கும் பரமேஸ்வரா. அர்த்தநாரி தத்துவத்தில் ஆட்சி செய்யும் ஈஸ்வரா. கரங்கள் வேண்ட கால மோட்சமே தருவாய் ஈஸ்வரா. பதங்கள் போற்றி பாடல் சூட்டினின் இறைவாக ருளப்பா. கரங்கள் வேண்ட கால மோட்சமே தருவாய் ஈஸ்வரா. பதங்கள் போற்றி பாடல் சூட்டினின் இறைவாக ருளப்பா. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாய மே, அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாய மே. சிந்தையதும் முன்னடியே சுனை அரணி சுனையிலே நீராய் சுரக்கிறாய், காவலோடு கையில் ஏந்தவே அமுதாயிருக்கிறாய். அள்ளி சுனை அரணி சுனையிலே நீராய் சுரக்கிறாய், காவலோடு கையில் ஏந்தவே அமுதாயிருக்கிறாய். ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே, அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. பிறை சூடி நின்ற முத்தமிழின் இறைவனே, நீல கண்ட ஈஸ்வரா நித்ய ஜோதி வடிவமே, முக்தி மோக்ஷம் தந்தருளும் அருணை மலை வாசனே, கர்வம் போக்கும் காந்த ரூபனே அருணை ஈஸ்வரா, சர்வமாளும் சங்கரேஸ்வரா அருணை ஈஸ்வரா, கர்வம் போக்கும் காந்த ரூபனே அருணை ஈஸ்வரா, சர்வமாளும் சங்கரேஸ்வரா அருணை ஈஸ்வரா. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே, அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. மாகி நின்ற பரமனே எங்கள் இறைவனே, மாசி மாத சிவராத்திரியில் மகிமை புரியவே யாதுமாகி நின்ற பரமனே எங்கள் இறைவனே. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. அருணீசனே அருணாச்சல சிவா அருவுருவாய் ஆகி நின்றிடும் அண்ணாமலை சிவா அகிலமாளும் அருணீசனே அருணாச்சல சிவா. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. பாடி வேண்டுகிறேனே துன்பம் தீர்க்கவா பதங்கள் போற்றி பாடுகிறேனே பாவம் போக்கவா, துதிகள் பாடி வேண்டுகிறேனே துன்பம் தீர்க்கவா. பதங்கள் போற்றி பாடுகிறேனே பாவம் போக்கவா. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நமஹ சிவாயமே, அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நமஹ சிவாயமே. அந்தம் காப்பவனே அருணை மலை ஈஸ்வரா, அன்னதான ஆண்டவன் நீயே அடிதான் போற்றினேன். எண்ணமெல்லாம் நடத்திட செய்வார் எனது பரமனே, அன்னதான ஆண்டவன் நீயே அடிதான் போற்றினேன். எண்ணமெல்லாம் நடத்திட செய்வார் எனது பரமனே. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நமஹ சிவாயமே, அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நமஹ சிவாயமே. அருணை மலை சிவா,

தேவனே அடிபணிந்து போற்றினேன், ஜோதி ரூபம் காண வேண்டினேன். ஏழை நானப்பா ஆதி ரூபமான தேவனே அருணை ஈஸ்வர, ஜோதி ரூபம் காண வேண்டினேன். ஏழை நானப்பா ஆதி ரூபமான தேவனே அருணை ஈஸ்வரா. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. போற்றும் நந்திகேஸ்வர அருணை பரமனே, நாகமாடும் நாகனீஸ்வர கருணை இறைவனே, தேவர் போற்றும் நந்திகேஸ்வர அருணை பரமனே. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. தேடி வந்து பார்க்கும் போதிலே உள்ளம் தூக்குதே, பீம

காணும் போது கண்கள் யாவுமே காட்சி கொடுக்கவா. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. ஓம் நமஸ் शिवाय मे। நவரசமாய் உள்ளத்திலே நமச்சிவாயம் பிறக்குதே, அடியெடுத்து கிரிவலம் உன்னை நினைந்து வருகிறேன். படிப்படியாய் வாழ்க்கையிலே நன்மைகளை தருகிறாய், கருணை மோட்சம் காண வேண்டுமே அருணை ஈஸ்வரா. கங்கை சூடு மங்களேஸ்வரா அண்ணாமலை சிவா, கருணை மோட்சம் காண வேண்டுமே அருணை ஈஸ்வரா. கங்கை சூடு மங்களேஸ்வர அண்ணாமலை சிவா. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே, அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. பதங்கள் போற்றி பாடுகிறேனே பாவம் போக்கவா, துதிகள் பாடி வேண்டுகிறேனே துன்பம் தீர்க்கவா. பதங்கள் போற்றி பாடுகிறேனே பாவம் போக்கவா. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே, அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. காப்பவனே அருணை மலை ஈஸ்வரா, அன்னதான ஆண்டவன் நீயே அடிதான் போற்றினேன். எண்ணமெல்லாம் நடத்திட செய்வாய் எனது பரமனே, அன்னதான ஆண்டவன் நீயே அடிதான் போற்றினேன். எண்ணமெல்லாம் நடத்திட செய்வாய் எனது பரமனே. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே, அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. Thank you. கடல் மழையாய் உருவம் கொண்ட கருணை திருவாசனே, சித்தர் போற்றும் தெய்வநாயகா பக்தை வேண்டினேன், பக்தர் கோடி காக்கும் ஈசனே அருளை பாடினேன். சித்தர் போற்றும் தெய்வநாயகா பக்தை வேண்டினேன், பக்தர் கோடி காக்கும் ஈசனே அருளை பாடினேன். ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே, அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. தரிசனம்தான் அன்பு நிலை பெருகுமே, யமலிங்க தரிசனம்தான் பயமகன்று ஓடுமே, நிருதிலிங்க தரிசனம்தான் நித்ய பலன் சேருமே. அஷ்டலிங்கம் ஆன ஈஸ்வரா அருணை மலை சிவா, இஷ்டமான தெய்வம் நீயப்பா அண்ணா மலை சிவா. அஷ்டலிங்கம் ஆன ஈஸ்வரா அருணை மலை சிவா, இஷ்டமான தெய்வம் நீயப்பா அண்ணா மலை சிவா. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே, அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. வாயுலிங்க தரிசனம் வல்வினைகள் போக்குமே, குபேரலிங்க தரிசனம் செல்வ நலம் சேர்க்குமே, ஈசான்ய லிங்கம் அது சகல மோட்சம் கூடுமே. கிரிவலத்தில் போற்றும் போதிலே பேப்பிணி விலகியே, அருணை அருள் நாளும் காக்குமே அருணை மலையிலே. கிரிவலத்தில் போற்றும் போதிலே பேப்பிணி விலகியே, அருணை அருள் நாளும் காக்குமே அருணை மலையிலே. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே, அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே. அகிலமாளும் ஆண்டவனே அருணாச்சலேஸ்வரா, பரமகுருவாகிய பாவங்களை போக்கிடும் பக்தி மலை ஆள்பவனே அருணாச்சலேஸ்வரா. வேதம் போற்றும் நாத ஜீவனே வேள்வி நாயக, ஏழை நாளும் போற்றி வாழ்கிறேன் அருணை ஈஸ்வரா. வேதம் போற்றும் நாத ஜீவனே வேள்வி நாயக, ஏழை நாளும் போற்றி வாழ்கிறேன் அருணை ஈஸ்வரா. ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நம சிவாயமே, அருணாச்சல ஈஸ்வரனே ஓம் நம சிவாயமே.